கற்பரே கற்பரே மாயமுனி கற்பரே தடமுனி கற்பரையா மான ரோச கற்பரே பதினெட்ட கற்பரே சங்கீனி கற்பரே மதுரையில் கற்பரே மதுர வீரம் கற்பரே கற்பரே கற்பரே மாயமுனி கற்பரே தடமுனி கற்பரையா மான ரோச கற்பரே பதினெட்ட கற்பரே சங்கீனி கற்பரே மதுரையில் கற்பரே மதுர வீரம் கற்பரே மய மய மய மய மய மய மாய கற்பரா மய மய மய மய மய மய தட மதுரை கற்பரே மதுர வீர கற்பரே